வணக்கம் ரமேஷ். நல்ல அருமையான புரிதல். ஸ்தூல சூக்கும காரண தேகம்னு பொதுவாக சொல்கிற பழக்கம் உண்டு. உடல்களில் மூன்று விதமான நிலைகளாக பொதுவாக சொல்கிறாங்க. அது உடல்கள் வந்து பல்வேறு விதமான அமைப்புகளுடையதாக தமிழில் விவரிக்கப்படுது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம், இன்னும் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. இது நிற்க இந்த ஸ்தூலத்தை வந்து உலகத்தில் வேறு யாருமே பெருமைப்படுத்தலை. அல்லது ஸ்தூலங்கிறது அழிந்து போகக்கூடியது, இந்த உடல் என்பது அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறது தான் உலகத்தில் உள்ள எல்லார்களுடைய, மற்ற மொழியினுடைய அல்லது பொதுவாக எல்லாருடைய எண்ணங்களும். சராசரியாக நவீன மருத்துவம் முயற்சி பண்ணுது இந்த ஸ்தூலத்தை நிலைப்படுத்துறதுக்கு இல்லையா. அதனால தான் உள்ளுறுப்பெல்லாம் மாத்திரம் மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம், நோய் வாய்ப்பேட்டா இது உண்மை. ஆனால் இந்த ஸ்தூலங்கிறது அழியாத்தன்மையுடையது, இதை அழியாத்தன்மைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தமிழருடைய அறிவியல். அதுதான் தமிழருடைய சாகா கல்வி. ஸ்தூலங்கிறது இதற்கு தான் அந்த அருள் வடிவம் அப்படிங்கிற அருள் பெறுதல், அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொதுவாக சொன்னாலே பெரியவர்களுடைய அருள் வேணும் அப்படின்னு பேசுகிற பழக்கம். அருள் என்பது அருகி உள் நின்று விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்று. இதை தான் கடவுள் நிலையாக கூட நம்ம சொல்கிறோம். கடவுளுங்கிற ஒன்று வந்து பொருளாக, இயக்கமாக, ஆற்றலாக, ஆற்றலை உள்வாங்குகின்ற நிலையா, இப்படி பல்வேறு விதமாக கேள்வி எழுப்புனா, கடவுள் என்பது ஆற்றலின் வடிவம். அந்த ஆற்றலை உள்வாங்கு எல்லாவற்றையும் கடந்து நின்று இயங்குகின்ற ஒரு தன்மையிலான ஒரு நிலைப்பாடு அது, சரியா? அழியாத்தன்மை, அது எல்லாத்தையும் கடந்து நிற்கும். இதனால தான் உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. உண்மைன்னு சொன்னால் உண்மையாக தெரியும், இல்லைன்னா இல்லைன்னே ஆயிரும். ரெண்டு கல் கிடக்கு, கல்லில் நெருப்பு இருக்கான்னா தண்ணி எடுத்து ஊற்றினா ஒன்றும் கிடையாது. நெருப்பு கல் சும்மா சாதாரணமாக தரையில் கிடக்கும், அதில் தண்ணியை எடுத்து ஊற்றினோம்னா தண்ணிக்குள்ளே மறைஞ்சிடும் அந்த கல். அந்த கல்லை எடுத்து தட்டுனா அதனுள்ள நெருப்பு உண்டாயிருக்கும். அங்கே நெருப்பு இருக்குதானா இல்லை, நெருப்பு இல்லாமல் இருக்குதானா இல்லாமலும் இல்லை, சரியா? அதுபோலவே உண்மையுமாய் இன்மையுமாய், ஒளி இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொன்னால், எங்குமாய் இருளாக இருந்த காலத்தில் ஒளி உருவாகி இருந்தது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிற ஒரு அறிவியல் கோட்பாடு. இந்த அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, மயக்க நிலை அப்படின்னு தமிழ் சொல்லுது. இந்த மாதிரி மயக்க நிலையில் இருக்கின்ற ஒன்று தன்னை அறிந்து கொள்வதற்காகவே இந்த தூள உடலை பெறுகிறது அப்படிங்கிறது தமிழர்களுடைய கணிப்பு. இந்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சாப்பிட்டேன், இதில் வந்து உடல் வாகு அதில் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறோம், அதாவது எடுத்துக்கிற ராஜச தாமச சாத்விக குணங்களை, அது அது எடுத்துக்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி, பழகுகின்ற விதத்திற்கு தகுந்த மாதிரி, பிறப்பு எடுக்கின்ற விதத்திற்கு தகுந்த மாதிரி. சிங்கத்துக்கு பிள்ளை பிறந்து அது சைவமாக இருக்க முடியாது இல்லையா, அது மாதிரி பிறப்பினுடைய தன்மையிலாக இது வருகிறது அப்படிங்கிற ஒரு கணிப்பு உண்டு. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த தூள உடலே, இந்த பரு உடலே, இந்த காரண உடலே தன்னை உணர்ந்து மேன்மைப்படுத்தி கொள்ள அழியாத்தன்மை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. இதுவே மிக உயர்ந்த பிறப்பும் மிக உயர்ந்த பொருளும் ஆகும் அப்படிங்கிறது தமிழுடைய சாகா கல்வியின் முடிவு, சரியா? ஆகவே நான் யார் என்பது அதுக்கு சரியான பதில் என்னன்னா, நான் எனது என்னும் பேதம் தோற்றாது இயற்கையில் நெடுங்காலம் அருகி கிடந்த என்னுள்ளே, அது இன்பத்திலையாக இருக்கலாம் துன்பத்தில் இருக்கலாம், என்னன்னே தெரியாத மந்த நிலை, இன்பத்தினுடைய ஆழத்தில் போகும்போது வெறும் அனுபவமாகவே மாறி அதுதான் மூடம். சிவநிலையில் நிற்கும் பொழுது மூடமும் உருவாகக்கூடும். ஒருத்தன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், அவன் மௌனமாக இருந்தான்னா ஞானியும் மௌனமாக, தெரிஞ்சவனும் மௌனமாக இருக்கக்கூடும், ஒன்றும் தெரியாதவனும் மௌனமாக இருக்கக்கூடும். சரி, அதனோட முடிவை தெரிஞ்ச ஒரு ஞானி வந்து மௌனமாக இருக்கக்கூடும், ஒன்றும் தெரியாத ஒரு மூடனும் மௌனமாக இருக்கக்கூடும். மௌனம் வந்து எல்லாம் அறிந்த அறிவிற்கு சாட்சியாகவும் இருக்கும், ஒன்றும் தெரியாத அறியாமைக்கு சாட்சியாகவும் இருக்கும். அது மாதிரி நான் என்ற நிலையில் முற்றும் அறிந்த நிலையில் நிலை கொண்டு இருப்பது சாகா கல்வி. ஒன்றும் அறியாமலே தன்னை அழித்து கொள்வது சாதாரணமாக ஏற்படுகின்ற இந்த மரணம். ஆக உயிரியல் கோட்பாடுகளில் தன்னை உணர்ந்து நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் எல்லா உயிர்களையும் பெருமைப்படுத்துவதற்கும் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்கும் காரண நியாயங்களோடு பிறப்பெடுப்பதே இந்த தூள தேகம். சரியா, இதைத்தான் உயிருள் யாம் எம்முள் உயிர் அப்படிங்கிற கருத்து சொல்லுது. உங்களுடைய கூற்றுக்கு நன்றி. தமிழர்களின் சாக்கா கல்வி என்பது தூளத்தை தனியாக ஒதுக்கியது அல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றி.